சோரமிட்டாயி போல நீ இனிக்கே பசியும் மறக்குதடே. ஒரு கொப்பர தெங்காவா என்னோட மனசும் செதறி கிடக்குதடே. கண்ணுல காரோ நீ அந்த கதறுறேன் விட சொல்லி, காலுல கோலோ நீ போட ஆகுறேன் பெரும்புள்ளி. ஆசையா உன்ன நான் பார்த்து கிடைக்கிறேன் துரத்தள்ளி, ஆறுதல் கூறாமா வைக்கிற நீ நீ நீ நீ கொள்ளி. காதல மேல போட்டு கதகளி ஆடாத, காதல கோழி குஞ்ச பொறிக்காத. ஆக்கிய சோரணி தான் அரிசிய மாத்தாத, ஆம்பள நெஞ்ச பொந்தா அமுக்காத. ஊன முத்துக்கு நீ தனவி தந்த, காட்டு புளியா மாறு புள்ள வேப்பம் கொழுந்து நீ உருவி வந்த, குங்கும பூவா செவகுது உள்ள. நாக்குல சூடோ எடுத்து நரம்புல வீசாத, ஒட்டட போல உசுர அடிக்காதே. மனசுல ஒரு மீ சத்தம் ஒண்ணு நினைச்சா கேட்டு உள்ள, வாச கதவுல சாவி கொத்த என்ன எதுக்கு நீ உள்ள.